யாவத்ஜனாஹோ பித்திருவியேஷ்வரியூர்ணம் ஸ்தம்பேவாரஸ்தமியலம் லக்ஷ்மீசிம்ஹம் சரணம் பிரபத்யே. அஹோபிலே தாருணைலமியே கிருபாவசாத் கல்பிதசன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீந்துசிம்ஹம் சரணம் பிரபத்யே. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. தேவாதிநாதகமலாப்ரதனேஷபூர்வாம் தீப்தாம் தராம் வகுளபூஷணநாதமுக்யைஹ ராமானுஜப்ரபிருதிபிஹ பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் பிரபத்யே. நமஸ்ஸதசே ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்தகமனாய் அகிலஹேய பிரத்யனீகனாய் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணநிதியான பரமபுருஷனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே விசேஷமாக பாரத தேசமும் மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்தும் பகவத் பக்தி ரசானுபவத்தை விசேஷமாக அனுபவித்து பல மகான்களைக் கொண்டு வேத விஹிதமாகவும் வேத உபபிரம்மணமாயிருக்கும்படியான இதிகாச புராணங்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருதியினாலும் ஹலோ ஹலோ கேக்குறதா எல்லாருக்கும்? பரம விசேஷமாக 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும் முடியான நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய பிரதானமாக பகவத் பக்தி ரசானுபவத்தை எல்லாம் உலகிற்கு பரம கிருபையினாலே அருளிய ஆழ்வார்கள் என்று சொன்னாலே நாம் ஒரு வாரமும் அந்த பகவத் குணானுபவத்தை அனுபவிச்சிருக்கோம். அந்த கிரமத்திலே முதலாழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளை எல்லாம் நாம் அனுபவித்தோம். திருமொழி ஆழ்வாருடைய ஆச்சரியமான 2 கிரந்தங்களிலே நான்முகம் திருவந்தாதி என்னும்படியான பிரபந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களையும் இன்றைய தினம் விசேஷமாக திருச்சந்த விருத்தம் என்னும்படியான அதாவது சந்த விருத்த ரூபமாக ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான் பரதத்துவமாயிருக்கும்படியான பரமபுருஷனுடைய எண்களை கொண்டு எண் கணிதம்னு சொல்லுவார். லோகத்தில் கணக்குன்னு சொல்லச்சே ரொம்ப விசேஷமாக இருக்கணும் ஞானம்னு சொல்லுவார். ஆனால் ஆழ்வார்களுக்குள்ள சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், யானொன்றும் தீதிலமே என்பதாக சர்வ மதங்களையும் பூந்து புறப்பட்டு ஸ்ரீ விஷ்ணு மதமாயிருக்கும்படியான ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய அஷ்டாட்சர பிரதிபாத்தியனாயிருக்கும்படியான ஸ்ரீமன் நாராயணனை எண்களிலே ரொம்ப ஆச்சரியமாக திருமூர்த்தி ஆழ்வார்தான் இந்த திவ்ய பிரபந்தத்தை பண்ண முடியும், இப்படி பகவத் அனுபவத்தையும் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட அத்தியாச்சரியமாக சாதித்தவர் திருமொழி பிரான். அவர் தரிச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை வளம்மதியே கருச்சந்தம் காரகிலும் கமல் கோங்கு மணனாரும் திருச்செந்தத்துடன் மறுவு திருமழிசை வளம் மதியே. ஏற்கனவே அந்த ஆழ்வாருடைய சரித்திரங்களை நாம் பார்த்தோம். உலகும் மழிசையும் உள்ளுழந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானியர் வழிகையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று திருச்செந்தபுரத்தினுடைய தனியனாக ரெண்டு தனியன். ஆனால் ஆழ்வார் ஆரம்பிக்கச்சு புனிலாயமைந்துமாய் புணர்க்க நின்ற நான்குமாய் கிணிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால் இரண்டுவாய் நீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணம் நின்னை அந்நினைக்க வல்லரே. பரமபுருஷனுடைய பரமகுணத்தையெல்லாம் அனுபவித்து யாரால அவனுடைய கணக்கில் கீர்த்தி வெல்ல கதிர்ஞான மூர்த்தியினாய் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதித்தறிக்கையிலே எம்பெருமானுடைய அத்தியாச்சரியமான வைபவங்கள் எல்லாம் எப்படி பேசுவது, யாரால பேச முடியும் என்று ஆழ்வார் வியப்பாக புனிலாயமைந்துமாய். அதாவது இந்த உலகமே, அதாவது பஞ்சதன் மாத்திரைகள், பஞ்ச மகா யஜ்யங்கள், அது மட்டுமல்ல பஞ்சபூதங்கள் என்று பஞ்ச பஞ்ச என்பதாக புனிலாயமைந்துமாய் புனர்கண் நின்ற நான்குமாய். ஆனால் அந்த ஐந்துக்கும் உள்ளடக்கமாக இருக்கும்படியான எல்லா விஷயத்தையும் லோகத்துக்கு உபதேசம் பண்ணும்படியான நான்கு வேதங்கள், நால்வகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் வல்லார் மேலை வானவரில் மிக்க வேதியர் ஆதிகாலம் செலுகள் வயல் திருப்பேர் செங்கன்மாலோடும் வாழ்வார் சீரமாதவத்தர் சிந்தையாளி என் சிந்தையாரே என்பதாக அழுவர் சாதிக்கிறார். அதனாலே பூனிலாயமைந்துமாய் புனர்க்க நின்ற நான்குமாய் கீனிலாயம் ஒன்றுமாய் அந்த பஞ்சபூதங்கள் நாலு வேதங்கள் அதற்குள்ள அக்னி மூன்று அக்னியாகவும் இருக்கார் பெருமாள். ஐந்தழலோம்பு தைத்திரியன் என்று இன்னொரு இடத்துல சாகிற அதனாலே மூணு அக்னியினாலும் அதனாலே ரொம்ப விசேஷமாக தீனிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் சிறந்த காலம் வசந்த காலம் இருக்கிற ஹரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ அஹோராத்ரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினவ்யாப்தம் என்று வேதம் அழகாக சொல்றது. அகோராத்திரம், அகோராத்திரம் என்றால் ஒரு நாளைக்கு நாம் கணக்கு சொன்னால் 24 மணி நேரம் சொல்றோம். அதனாலே அதுல பகல் 12 இரவு 12 என்பதாக 24 மணி நேரம் சொல்றோம். இந்த 24க்கும் பலவிதமான அர்த்தங்கள் விசேஷமா சொல்லப்படுறது. நான் சதுர்தசாட்சரா காயத்ரி என்று உயர்ந்த மந்திரமா இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்துக்கும் 24 எழுத்துக்கள், அதுதான் ரொம்ப விசேஷமா. ந காயத்ரியா பரமோ மந்திரஹா, மந்திரங்களுக்குள்ள உயர்ந்ததா இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்துக்கும் 24 எழுத்துக்களை சொன்னேன். அனிலாய சீனிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் நீநிலாயது ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாயது ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் இதையெல்லாம் கலந்ததாக சர்வத்துக்கும் ஆதாரமாக நியந்தாவாக இருக்கக்கூடிய பரமபுருஷன். அதனால வேறு வேறு தன்மையாய் வேறு வேறு தன்மையாய் அதாவது எல்லா வஸ்துக்கள்லேயும் பெருமாள் இருக்கான், தேவதைகளிடையும் இருக்கான், நித்திய சூரிய கணங்கள் இடத்திலேயும் இருக்கான், பிரகிருதியில இருக்கக்கூடிய மனுஷர்கள் இடத்திலேயும் ஜந்துக்கள் இடத்திலேயும் ஸ்தாவரங்கள் இடத்திலேயும் கிமீட்டமாயிருக்கும்படியான புழுப்பூச்சிகள் எல்லாத்துக்கும் வேறு வேறு தன்மையாய் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு நியமிச்சிருக்கான் எம்பெருமான். அதாவது ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு எத்தனை துளிர்கள், தழைகள், பூக்கள், காய்கள், பழங்கள் என்று வேறு அழகாக சொல்லுது. வனஸ்பதி பியஸ்வாஹா மூலே பியஸ்வாஹா தூலே பியஸ்வாஹா காண்டே பியஸ்வாஹா புஷ்பே பியஸ்வாஹா பலே பியஸ்வாஹா கிரஹீதே பியஸ்வாஹா அகிரஹீதே பியஸ்வாஹா அவபர்ணே பியஸ்வாஹா சயானே பியஸ்வாஹா என்பதாக வேதம் எல்லாத்துக்கும் ஆதாரமா சொல்லிடுச்சு இல்லையா. அந்த வேத பிரதிபாதியனான பரமபுருஷன் சர்வ வஸ்துக்களையும் இருக்கான். அவன் எல்லை எந்த இடத்துல இருக்கான் எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால சர்வ வஸ்துக்களையும் அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் என்பதாக சேதன அச்சேதன வஸ்துக்களையும் வேறு வேறு தன்மையாய், அதாவது ஊர்வலவ வஸ்துக்கள் ஜீவன்கள் எத்தனையோ, பறக்கக்கூடிய பட்சிகளாகவும் இருக்கு, குதிச்சு ஓடக்கூடிய வானரங்கள் இது மாதிரி, அப்புறம் காட்டில் அடவியம் அடவியில் இருக்கும்படியான மிருகங்களாகவும் இருக்கா, வேறு வேறு தன்மையாய். ஆனா ஒன்னுக்கும் ஒரு சுவாபாவிகமான ஒரு குணங்கள், அதுக்கு விருத்தி எல்லாத்தையும் நிறுத்தான். நீ நிலாய வண்ணம் நின்னை அந்நினைக்க வல்லரே, அப்படிப்பட்டதான பரமாத்மா அவனுடைய குணங்களையும் எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேதி என்று வேதம் சொல்லு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, இது ஆழ்வார் அப்படியே திரும்பி ஆழ்வார். ஸ்ருதியினுடைய வாக்கியத்தையே அறிவதறியான் அனைத்துலகமுடையான் எண்ணையாளுடையான் குறிய மானுருவாகிய கூத்தன் மண்ணி அமருமிடம் நரிய மலர் மேல் சுரும் பார்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிறை வந்து இசைவாடும். பொறிகொள் முதுகெல்லாம் புட்டு புட்டு புட்டு புட்டா இருக்க முடியாது, வண்டுகள் இருக்க என்ன அழகா இருக்கு, அதெல்லாம் மகரங்களை சாற்றுக்கு அப்படியே வீக்காரவனுதான். பொறிகொள் சிறை வந்து இசைவாடும் ஆச்சரியமா பாடுறது. என்னத்தை பாடுறது, பகவத் கல்யாண குணத்தை சொல்றதா, பிரணவத்தை சேர்த்து சொல்றதா, புள்ளம்பூதம் குடிதான் என்று புள்ளம்பூதம் குடி கஷேத்திரத்தில் அழுவார் அழகாக அனுபவிக்கிறேன். அதனாலே வேறு வேறு தன்மையாய் எல்லாத்திலையும் அதற்கு தகுந்ததான குணங்களோட உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி நியமனம் பண்றார். நீங்களாய வண்ணம் நின்னை, இப்படிப்பட்டதான பரமாத்மா உன்னுடைய வண்ணம் உன்னுடைய சுபாவம் உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் யார் நினைக்க வல்லரே, இதை சர்வசாமான்யமாக யாராலையும் அவருடைய பிரபாவத்தை அவருடைய வைபவத்தை கணக்கிட்டு இதுதான் என்று நிஷ்கர்ஷையாக பேச முடியாது சொல்ல முடியாது என்பதை திருச்செண்டு விருத்தத்தில் அவர் முதல் பாசுரத்திலேயே இப்படி ஆரம்பிக்கிறேன். ஆறுமா ஆறுமா ஆறுமாய் ஒரைந்து மைந்து மைந்துமாய் ஏறிசீர் இரண்டு மூன்றும் ஏழு மாறி மெட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் உரடோதையாய வைந்தும் அயாய மாயனே மாயன் மாயன் என்று சொல்ற. ஆறுமாறும் ஆறுமாய் ஒரு ஐந்தும் ஐந்தும் ஐந்தும் மாயன் ஆறு என்று சொன்னால், அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்க அந்த குணங்கள் எல்லாம் பெருமாளுக்கு என்று பரமபுருஷனான எம்பெருமானுக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ன முடியாத ஆறு குணங்கள் ஷட் ரசங்கள். அதனாலே எல்லாம் ஆறு மாறும் ஆறு மாய் ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்து மாயினே அஞ்சு என்று சொன்னார். பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச மகா யஜ்யங்கள் என்ன, அதனாலே இந்த ஐந்துகளையும் சொல்றேன் ஆறையும் சொல்றேன் எல்லாம் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றா சொல்லி ஏழு சீர் இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாய் அஷ்டாட்சர பிரதிபாத்தியம் என்பதை அந்த அக்ஷரங்களை கொண்டு நிஷ்கர்ஷையாக எம்பெருமானுடைய குணத்தை சொல்றேன். அதாவது எண் கணிதம் என்ற, அதாவது எட்டு, அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரிசக்கிரமமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாயிருக்கக்கூடிய பரமபுருஷன் தான். ஆனா மற்ற ஆழ்வார்கள் இந்த திருச்செந்த விருத்தத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரு ஒரு குணங்களுடைய எண்ணிக்கையாகவே சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினது திருமுடி ஆழ்வாருக்குதான் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதாவது திருமந்தி ஆழ்வாரும் ரொம்ப அழகாக இதுல சாதிக்கிற திருக்குழந்தை என்னும்படியான கஷேத்திரத்துல ரத்தத்தை அனுபவிக்கின்ற திருத்தேர ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை இன்னனை ஒரு சுழையில் மீதி நிலியங்கா மும்மதிலங்கை இருகாழ்வளைய ஒரு இறை ஒன்றிய இறை இத்தழல் வாழ் வாழி இலட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பொறிநூலும் ஆணூர் இளங்கு மார்பினை இருவிரப்பொருமான அப்படி என்று அதையும் அதையும் அதையும் ஒரு விசேஷமாக அனுபவித்தார். அப்படிப்பட்டதான பரமபுருஷனுடைய குணத்தை வேறு வேறு ஞானமாகிற ஞானம் என்று சொன்னால் வேறு வேறு ஞானம், அதாவது சியம்பதி எம்பெருமான் என்பதை தர்மபூத ஞானத்தை கொண்டு மனுஷியார்கள் எல்லாம் அனுபவிக்கும் போதே ஆயிட்ட. ஆனால் எல்லாத்துக்கும் அதாவது சகல ஜீவராசிகளுக்கும் அறிவு கொடுத்திருக்கார். அந்த அறிவு மனுஷனுக்கு குறைவாக கொடுத்திருக்கார். எல்லாம் உண்டு. ஆனாலும் தர்மபூத ஞானத்திற்கோ காவோ பகோ காவ இந்திரோமே அச்சாது காவ சோமஸ்ய பிரதமஸ்ய பக்ஷஹ இமாயா காவ சஜனா சைந்திரஹா என்று பசுமாடு சொல்றது வேதம். பசுவினிடத்துல சர்வ சரீரத்திலேயும் அந்த க்ஷீரமானது கோக்ஷீரம், பசு பால் இருக்கு. ஆனா அந்த பசு இருக்கோ, அந்த பசுவை நாம காத அப்படி திரிகிறாலோ கொம்ப பிடிச்சி தலையை அப்படி திருப்பினாலோ அது முட்டை வரும். ஆனால் மடியில பால் கறக்கிறது. ஆனால் சர்வ வஸ்துக்களையும் பால் இருக்கு சரீரம் பூர்த்தியா, ஆனால் மடி முகமாக தான் நாம் பாலை கறந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி சர்வ வியாபியாக பெருமாள் எல்லாவற்றிலையும் இருக்கான். ஆனா நம்ம சாரத்ராம ஹிராசந்திரே அவன் பரமாத்மா எல்லா இடத்திலையும் இருந்தாலும் ஆத்துல திருமாளிகையிலயோ திருக்கோவில்களிலோ பெருமாள் அப்ராகிருதமயமாக அந்த அந்த விசேஷமான திருப்பேணியில் இருக்கார். அதாவது தாரு ரூபமா இருக்கார், அப்புறம் சிலா ரூபமா இருக்கார், வர்ண கலாபமாக இருக்கார், தீர்த்த ரூபமாகவும் இருக்கார், வன ரூபமாகவும் இருக்கார். பகவான் எப்படி அதாவது தவறு வந்தது எம் உருவம் அவ்வுருவம் தானே, தமறு வந்தது எப்பேர் மற்ற பேர், தமறு வந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். அதனால பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது. சர்வ வஸ்துக்களையும் சர்வ காலத்திலேயும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித என்று சுவாமி எம்பெருமானார் சத்தியத்திரயத்தில் தாக்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான். அதனால வேறு வேறு ஞானமாகி ஆனா பசு நிலத்துல பால் எல்லா சரீரத்திலும் இருந்தாலும் காம்பு மொழியாகவும் நாம் அத ஆகமத்துக்கு பிரமாணமாக இருக்கிறேன். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமமாகப்பட்டது அஞ்சு மகரிஷிகளுக்கு அஞ்சு ராத்திரியில சொன்னதாகவும் மகாலட்சுமி பிராட்டியை முன்னிட்டு வரலட்சுமி நோன்பு என்று லோகம் எல்லாம் கொண்டாடுறோம். பிராட்டினி அதாவது பிராட்டி இல்லாத பெருமாள் எதுவுமே பண்ண முடியாது. எல்லா அவதாரத்திலையும் பிராட்டியா ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி என்பதாக சக்கரவர்த்தி திருமகனாக பெருமாள் ராமன் அவதரித்தால் பிராட்டி சீதையாக வராள். அதே பெருமான் கண்ணனாக அவதாரம் பண்ணால் ருக்மிணி பிராட்டியாக வரா. அதே ரிசுமகனாக அவன் அவதாரம் பண்ணினால் செஞ்சலட்சுமி தாயாராக வரா. அது மாதிரி ஒவ்வொரு அதாவது உப்பிலியப்பன் கோயில்ல பெருமாள் மார்க்கண்டேய முனிவனுடைய குமாரத்தியாக பூமி பிராட்டியாக அவதாரம் பண்ணினாள். அதனால பெருமாள் எப்போ வந்தாலும் அந்தந்த இடத்துலையும் பிராட்டியும் அவதாரம் பண்றாள். பிராட்டி இல்லாத திருவில்லா தேவரை தேரே மின்தேவூர். அதனால எல்லா இடத்திலையும் பிராட்டியும் கூட வராள். பஞ்சாயுதங்களும் ஒரு ஒரு சமயம் தெரிப்பட வெளிப்படுத்துகிறார், மற்ற சமயத்தில் நிறைவேற்றப்பட மறைச்சி வைக்கிறார். அப்படியாக வேறு வேறு ஞானமாகி ஆனால் பசு இடத்துல சர்வ சரீரத்திலையும் பால் இருந்தாலும் நாலு காம்பு வச்சிருக்கார். நாலு காம்புனா நாலு வேதங்கள், அந்த வேத வழியாக தான் வர்ற எல்லாத்துக்கும் சுதி பிரமாணம். ஆம்ராயகந்தர்விதஸ்புரிதாதரோட்டம் ஆஸ்ரா விலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தகாசம் கோபாலடிம்ப வபுஷம் குகநாதனியாக பிராணஸ்தனம் தயமலேவி பரம் புமாம்சம் என்பதாக. அதனால் ஆம்ராயகந்தர்விதாக ஆம்ராயம் என்று சொன்னால் சுதி ஆகிய வேதம். அந்த வேதம் எங்க இருக்கேன்னு பசுனுடைய கோக்ஷீரத்தை நாம் கலந்து எப்படி எழுதுமோ அந்த மாதிரி நான்கு வேதங்களும் நான்கு காம்புகளாக அதிலிருந்து வேதமாகிற பாலாக க்ஷீரம் என்று. அதனால கீதையிலிருந்து பெருமாள் சொன்ன சர்வோபனிஷத் தாவஹ போக்தா பிரபாதனந்தனா என்றே அவன் கரப்பவனாக இடைப்பிள்ளையாக இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனால் மடைப்பள்ளி வந்தவனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்று சுவாமி நேசிக்கிறார்கள். இடைப்பிள்ளையாகி இடைப்பிள்ளை என்று சொன்னால் அதாவது கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்துக்கு இடைப்பிள்ளையாகி உரைத்தது. அவன் என்ன பண்ணான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஆச்சரியமான பகவத்கீதை என்னும்படியான 18 அத்தியாயத்துல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை லோகத்துக்கெல்லாம் எல்லோருக்கும் புரியும்படியாக அதாவது பார்த்தசூத கஷாங்கவேஷா என்பதாக அர்ஜுனனுக்குதான் பெருமாள் சொல்ல அர்ஜுனனை வியாஜமாக வைத்து ஒருத்தரை பார்த்து சொல்ற மாதிரி அர்ஜுனனை வியாஜமாக வைத்து இந்த உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணினான். அதனாலே அவன் என்ன பண்ணான் அவனுக்கு உபதேசத்தெல்லாம் கேட்டான் அவனுக்கு மதி மயக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப விராட் சுரூபமாக விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு என்பதாக சாதாரண ஊனக்கண்ணால் என்னை பார்த்தால் நீ ஏதோ அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னு அப்படியே நினைச்சிட்டு இருக்க. ஆனா சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கவன் நான் தான். என்னையே சரணாகதி பண்ணு, நான் சொல்றதை கேளு. பாரத போரை நீ நடத்த வேண்டும். இது நடந்து தர்ம யுத்தம் என்பதாக பெருமாள் உபதேசம் பண்ண பிற்பாடு அந்த மாயை நீங்கி அதன் பிற்பாடு பண்ணினான் என்று நாம் கீதையில தெரிஞ்சு கொள்றோம். அந்த மாதிரி சர்வோபனிஷத்தாவாக எல்லா உபனிஷத்தும் அந்த பெருமாள் கீதையாக உபதேசம் பண்ணினான். அதனால வேதம் எங்கிருந்தனர் எம்பெருமானுடைய திருவாக்கினாலே கீதையாக வெளிப்பட்டது. அதனாலதான் கீதாசாரம், அதுதான் பகவத்கீதை. கண்ணனுடைய திருவாக்கிலிருந்து வந்ததுனால அந்த வேதத்துக்கும் அந்த வேதத்தினுடைய இதுவா இருக்கும்படியான ஸ்ரீமத் பகவதி கீதையும் அவ்வளவு பெருமை. அதனால எங்கன்னா இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும். உரைத்தது என்று சொன்னால் சுத்தியாகிய வேணும். உரைக்கும் எதிவரனார் அதுதான் சுவாமி எம்பெருமானார் ஆச்சரியமாக கீதா பாஷ்யமாக சாதித்த. அதனால வேதத்திலே உபனிஷத் சிரோபாகமாக இருக்கக்கூடியது. அந்த உபனிஷத்தினுடைய சாரத்தை கீதையாக பெருமாள் உபதேசம் பண்ணினார். அந்த கீதையும் கீதையினுடைய விவரணங்களை எல்லாம் சுவாமி எம்பெருமானார் பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதித்த. இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார் எதிஸ்ரேஷ்டராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் பகவத் பாஷ்யகாரர். அதனால மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்று கிடாம்பி ஆச்சார் அவருக்கு மாதூகரம் சாதித்ததான ஆத்ரேய வம்சத்தவரான இருக்கக்கூடிய சுவாமிக்கு மாதுளராக சுவாமி சுவாமி தேசிகனுக்கும் மாதுளர் அதாவது கிடாம்பி ஆச்சார். அதே மாதிரி கிடாம்பி அப்புள்ளர் இவருக்கு சுவாமி தேசிகனுக்கு அவருக்கு கிடாம்பி ஆச்சார் என்பதாக அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயத்தை உலகத்துக்கு உபதேசம் பண்ணினார் எம்பெருமான். அதனால இந்த கண்ணன் பெருமானை பத்தி நிஷ்கரிஷையாக சுத்தியிலே சொல்லப்பட்டதான விஷயத்தை வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஊரடோசை ஆய வைத்தும் ஆய ஆயமாயே மெய்யினோடு பொய்யுமாயின ஒரு பெரிய ஒரு நகரத்தை சம்ரட்சணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த நகரத்தை அதாவது நாம் எல்லாம் எங்கேயாவது வெளியில பிரயாணம் பண்றோம் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு எலிக்குட்டியே எதிர வந்து தூண்டு வந்து வசதி வண்டிக்கு எதிர வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப கருணையா இருக்கும் என்ன பண்ணுவான் அதாவது ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு கடுகையா ஒரு எறும்பு கொண்டு எறும்புக்கும் அவன் அவன் தானே பரமாத்மா அவன் தானே உள்ள சரீரியாகவும் சரீரமாகவும் தான் எறும்போ ஒரு நாயோ கோழியோ எதுவா இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளிலேயும் அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனாகும் சர்வாத்மா அந்த பகிஷ்டத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று அந்த பகிஹி அந்த பகிஹின புறம் உள்ளும் புறமா சர்வ வஸ்துக்களே இருக்கக்கூடியவன். அந்த அவதாரமாக நிரூபணம் பண்ண அந்த சும்மா அவதாரம் பண்ணி சர்வ வஸ்துக்களையும் இருக்கான்னு சத்தியமா இருந்தாலும் சில அவதார வைத்துஷத்திலே அதை காண்பிக்கிறார். இப்போ பெருமாள் ராமனாகவோ கண்ணனாகவோ வராகனாகவோ அவதரித்தா கூட ரிசுமா அவதாரத்திலே சத்தியம் நிஜாதம் நிஜ மிருத்ய பாஷித்தும் அவன் சத்தியத்தை காப்பாற்றினான் எம்பெருமான், பிரகலாதனை காப்பாற்றினான்னு நாம எல்லாரும் சொன்னோம். பிரகலாதனுடைய வார்த்தையை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் சுமன் அவதாரம் பண்ணலாம். அதனால ஒரு பக்கத்தில் இருந்தா சுனா பிதாமக்ய பூத்து என்று சுவாமி தேசிகன் சொல்கிறார். அதாவது பிதாமக்ய பூத்து, அதாவது ஒரு தாயாருக்கு குழந்தை இருப்பான், ஆனால் ஒரு தோப்பனாருடைய சம்பந்தத்தினாலே ஒரு தாயாருக்கு குழந்தை வருகிறான். ஆனா கம்பமே இங்க பிரசங்கிச்சிருந்தே ஸ்தூனா பிதாமக்ய பூத்து, அச்சேதனமாக இருக்கக்கூடிய கம்பம் பிரசவிச்சது. கம்பத்திலேருந்து தானே நிசும்மன் அவதாரம் பண்ணினான். அதனாலே கம்பத்திலேருந்து வெளிப்பட்டதுனாலே நிசும்மனுக்கும் தொகப்பனாராக இருக்கக்கூடிய கம்பம். அதனால்தான் கம்பராட்டாழ்வானுக்கு கம்பன் என்று சொல்ற. கம்பராட்டாழ்வான் அப்படியே இறங்க வகை பண்றதுல ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அப்படியே ராமாயணத்தை சொல்ல முடியாத காலத்துல இறங்க வகை பண்றோம் சொல்லிட்டு அப்படியே நிசும்மன் அதை சந்தோஷிச்சு ஆமோதிச்சு சிரிச்சு ஒரு சரித்திரம் கம்பனுடைய சரித்திரம். அதனால அவருக்கு கம்பன் கம்பன் தான் அர்த்தம். ஹரி ஹரி என்று ஹவை அழைப்ப ஹரியில் ஹரியில் ஹரிதி பாபானி துஷ்ட சிந்தை அனிசம்ஸ்கிருத அனிச்சயா அசம்ஸ்கிருஷ்டே வகி பாவகா என்பதாக சர்வ தோஷ பாபங்களை எல்லாம் போக்கி அனுபவிக்கக்கூடியவன். அதனால மெய்யினோடு பொய்யுமாள் ஊரடோதையாய வைந்தும் ஆய ஆய மயனே அன்று மூன்று முப்பது அறினோடு ஐந்து ஐந்து ஐந்துமாள் முன்னூத்தி ஆகி மூன்று மூன்று மூன்று மூன்றுமாள் தொன்று சோதி மூன்றுமாய் துடக்கமில் விளக்கமாய் என்னோ எண்ணீசரே பெரியார்கள் கூட ஒரு மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏற்று கொண்டு இருப்பாக்கி இறக்கம் நன்முடைய என் புருஷோத்தமன் இருக்கை என்பதாக புருஷோத்தம கேட்டிருக்க அனுபவிக்கிறார். மூன்று மூன்று என்று சொன்னார் அகார உகாரம் அகார இதி சச்சிதானந்தம் பிரணவஸ்வரூபம். பிரணவமாகிற அந்த அக்ஷரம் இருக்க பிரணவங்கிற ஓங்கிற சப்தம் இருக்க அதற்குள்ள மூன்று எழுத்தா இருக்கா, மூன்று எழுத்ததனை மூன்று எழுத்து அதனால் மூன்று முப்பது ஆயினோடு ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் மூன்று மூர்த்தின்னு சொல்ற தீவி. மூணு மூர்த்தினா ஒரே மூர்த்தி தான், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுழலாகி நாகவேணி நடுக்கடல் உள்துகின்ற நாராயணனே உன் நாகமுற்று மகத்தடக்கி ஆவியல்லமாய்த்தனே என்று ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி. அதனால பரமாத்மா அப்படின்னா ஒரு மூர்த்தியா இருக்கார், சிவன் நாராயணனா இருக்கார், ரெண்டு மூர்த்தியாக பிரம்ம விஷ்ணுவாக இருக்கார், மும்மூர்த்தியாக பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றுமா இருக்கார். ஒன்று ஷரீராத்ம பாவம் என்று சொன்னார், ஒன்று ஷரீரி மற்றொன்று மற்ற இரண்டும் ஷரீரம். ஷரீரம் என்று சொன்னார் நம்முடைய சரீரத்துக்குள்ள அந்த உள்ள பரமாத்மாவும் இருக்கார் ஜீவாத்மாவும் இருக்கார். ஆனா இது ரெண்டுத்தையும் ஆளக்கூடியவன் பரமாத்மா. ஆனா அந்த அதனாலே பகவான் இல்லாத இடங்களே இந்த நிஷ்கல்யாக எழுத்து அழகாக சொல்லிடுற ஆதியானவானவர்க்கும் அண்டமாய வப்புரத்து, ஆதியான வானவர்க்கும் அண்டமாய வப்புரத்து. ஆகிய தேவர்கள் எல்லாம் இருக்காது நித்திய சூரியர்கள், அவள் நித்திய சூரியர்கள் தான் பகவானை எப்பொழுதுமே சேவித்துக் கொண்டிருக்கார். அவளுக்கு மரண பயமே கிடையாது. இந்த சோகம் பசி தாகம் தூக்கம் வெக்கம் எதுவும் கிடையாது அவளுக்கு. இமான் லோகான் காமாஹி காமரூபியம் சஞ்சரன் ஏதத் சமதாயம் நாஸ்தே ஊஹா ஊஹா ஊப்பது. சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்ல என்ற திருக்குழந்தை நம்முடைய கேட்டிருக்கிற சாமவேத கீதனா இருக்கா, சாமவேதமாவும் இருக்கா, அதிலே தானமாகவும் இருக்கார். அவன் யாரு? சக்கரவாகனி அல்லையே, சக்கரவாணி. அந்த திருக்குறளில் போனா சார்கவாணி சொல்றான், சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் திருப்பநாட்டில் சாய்கிற தெரியாத. அதனால பஞ்சாரிகள் சாத்தி இருக்கக்கூடிய பெருமான் திருக்குறளிலே இருக்கக்கூடிய ஆறாவது ஆழ்வான் இருக்காரு. சங்கம் சக்கரம் கதை சார்கம் கண்டம் நந்தகி சக்கி சார்ந்தாதாரி அக்ஷோபியகரணாயுதா என்பதாக திருக்குழந்தை என்று சொன்னாலே அது ஒரு தனி ஏற்றம் உண்டு. அந்த திருக்குழந்தையில நம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவதாரம் பண்ணியிருக்கேன். திருக்குழந்தை அழகிய சிங்கர் திருக்குழந்தையில ஸ்ரீமத் ஆண்டவன் அவதரிச்சிருக்க திருக்குழந்தையில இது எத்தனையோ மகான்கள் வேத சம்பனாலாம் பெருமாளுக்கு அபரிமிதமான கைங்கரியம் இருக்கா. ஆனால் அந்த திருக்குடத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கான ஆச்சரியமான திருமேனி. அதாவது நடந்த கால் கொள்ளுந்தவோ நடுங்கமாறி இழந்தமை கொழுந்தவோ விளங்கு மாறுவரச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் இழந்தவாறிந்திருந்து பேசுவாழி கேசனே. திருமுழியாளர் அங்க அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான உங்களை சொல்லிருந்தார். சைவ திருக்கோளம் இருந்ததுனால நாம் ஏற்கனவே கீழே அழுவாருடைய ஜீசுக்கிய கவனிச்சிருந்தியா. அதனால ஆதியான ஆதி நீ ஒரு அண்டமாதி ஆகலால் நீ எப்படி இருக்கேன் ஆதி என்று சொன்னார். ஆதிநாதன் ஆதிநாதன் அழுவார் திருநகரிலே எழுந்திருக்கார். சுவாமி நம்மாழ்வார் தானே பிரபன்னஜன கூட்டஸ்தனி என்று திருநாமம். பிரபன்னாது அன்னேஷாம் நிஷதி முகுந்தோ நிஜபகம் என்று சுவாமி நேசிக்கிறார்கள். ஆழ்வார்களுடைய சித்தாந்தத்தை தான் சுவாமி நேசிகள் அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தார்கள். அதனால ஆதி என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சிச்சி காலத்துக்கு முன்னாடியே அவன் சேயப்பதியான பரமாத்மா எப்பொழுதும் நாமிச்சிருக்கார். ஆதியாதி ஆதினி ஓர் அண்டமாதி ஆகலார் பிரபஞ்சமாவும் இருக்கா. அதாவது நித்திய விபூதி லீலா விபூதியிலோ பூஹு புவஹா சுவஹா என்று வியாகிருதியாக மூன்று லோகத்தை சொல்றோம். ஈழேழு பதினாலு லோகம் எண்டிகளும் குலவரையும் கடல்களேயும் ஈழேழு வையகமும் படைத்திலங்கும் புண்டரிக தயங்குணத்த பெரிய வேள்வி புனிதரும் போக்கியத்தை உகந்து வந்து தொண்டை எனும் மண்டலத்தின் நடுவில் பாயில் தூணில மெய் நிறத்து தோன்றுகின்ற கொண்டலரும் குளமே நாம் கூறுகின்றோம் கூர்மதியில் குறிப்பாக கொள்மீரே. அச்சிரியமான அச்சிகிரி மகாத்மிய நெய்வீர மகாத்திரத்துல சேவப்பெருமாள் எட்டிகளையும் குளவரையும் கடல்கள் இருந்து ஏழு சாகரங்கள் ஏழு பருவத்தங்கள் திருவாங்கிரமுடியானது சப்தகிரி சென்று திருநாமங்களையோ. அதனாலே சர்வ வஸ்துக்களையும் பெருமாள் நீரேழு பதினாலு லோகம் சொல்றோம். கீழே ஏழு மேலே ஏழு அப்படிப்பட்ட பதினாலு லோகத்திலையும் சர்வ வியாபியாக பரமாத்மா இருக்கான். அதனாலே ஆதி ஆதி ஆதி எல்லாத்துக்கும் ஆதிக்கு மூலப்பொருள் போகும். இது பரம புருஷாயுத்தம் முக்தைஸ்வரியம் தரிஹி தச்ச சுதந்திரத்தேன சத்சங்கல்பா அன்முக்தஸ்ய புனராவிருத்தி சம்பவா சங்கேத்யத்ராஹ அனாவிருத்தி சப்தா தனாவிருத்தி சப்தாத் என்று பகவத் விஜயத்துல அதாவது எல்லாத்துக்கும் மூலப்பொருளா இருக்கக்கூடிய நமக்கு தானே. அதனால சர்வ வஸ்துக்களுக்கும் நியந்தாவாகவும் நியமன கர்த்தாவாகவும் உள்ளும் புறமும் இருக்கக்கூடியவர் ஓர் அண்டமாதியாக அண்டம் என்று சொன்னால் பக்ஷி வர்க்கங்கள்லாம் அந்த முட்டை என்று முடியாமல் இருந்து அந்த முட்டையிலேருந்து குஞ்சு மொழிக்கும். அதனால திஜம் என்று பறவைகளையும் சொல்லலாம். அதாவது இரண்டு பேவிகள் இரண்டாவது ஜென்மாவை எடுக்கக்கூடியது பறவைகள். அதாவது பக்ஷிகள் எல்லாம் முட்டையிட்டு முட்டையிலேருந்து குஞ்சு மொழிக்கும். அதுலேருந்து குஞ்சு வழிபட்டு அதுக்கப்புறம் நாளாவில் அது ஆகாரங்கள்லாம் தேடி பறந்து தேகடல் ஓடியும் எல்லாம் பண்ணும். அதனாலே அது திஜம் என்று சொல்லலாம். இவனுக்கும் மனுஷனுக்குள்ளே வேதாத்தீனம் பண்ணக்கூடியவருக்கு திஜன் என்று சொல்ல பிராமணர் பிரம்ம இதி பிராமணா என்ன கேட்ட இவன் வந்து வேதத்தினுடைய அருகாமையிலே ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே தன்னுடைய குருவரிடத்திலே சென்று சுஸ்ரூஷு செய்து காயத்ரி என்னுடைய மந்திரத்தை சீகரித்து அதன் பிறகு உபநயனமான பிறகு வேதாத்தியனம் பண்றார். அதனால ஒரு ஜென்மா சாதாரணமாக லோகத்திலே பிறக்க முடியாத ஜென்மா. இரண்டாவது ஜென்மா என்னென்ன வேதாத்தியனம் பண்ணுவதனாலே இவருக்கு இரண்டாவது பிறவி. அதனாலே திஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் என்று திஜகுல திலகன் என்று சொல்லி பெரியாழ்வாரை கொண்டாடுவார். அதனாலே திஜன் என்று இவனுக்கும் மனுஷனுக்கும் அதாவது பிராமணராக இருக்கக்கூடியவன் வேதாத்தியனம் பண்ண தகுதி உள்ளவன் எல்லாம் திஜன் என்று சொன்னார். அதனாலே அந்த மந்திரத்தை ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான் தயார் தோகிறான் தான் அவனுக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறார். அந்த பக்கத்துல அவருக்கு குருவா இருந்து ஆச்சாரியனா இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி வைக்கிறார். அதன் பிற்பாடு பஞ்ச சம்ஸ்காராதிகளை தம்முடைய ஆச்சாரிய அவாவா குல ஆச்சாரியனா இருக்கக்கூடிய மகான்களிடத்திலே சன்னியாசிகளோ விரந்தாசிரமோ. ஆனா அந்த சன்னியாசிகள் என்று சொன்னார் அதுல ஓராண் வழியாக அவிச்சின்னமாக வந்திருக்கக்கூடியான அகோபுர மடத்தினுடைய ஆச்சாரியார், அதே மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தினுடைய ஆச்சாரியார், அதே போல பரவாக்கோட்ட சுவாமியினுடைய ஆச்சாரிய பரம்பரை, பழங்கால சுவாமியினுடைய ஆச்சாரிய பரம்பரை, வானமாவல சுவாமியுடைய ஆச்சாரிய பரம்பரை, இன்னும் காஞ்சி காமகோடி பீடத்துல வரக்கூடிய ஆச்சாரியார், சிங்கேரி பீடத்துல வரக்கூடிய ஆச்சாரியார், நான் எல்லாரும் அவாவால் ஆச்சாரிய. ஆனா பச்சரம்காரம் என்னுடையது ஸ்ரீவிஷ்ணுவனுக்கே உரித்தானது, அவளையும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பஞ்ச சம்ஸ்கார மந்திரத்தை ஆச்சாரியத்தில் சீகரித்து அவன் ஸ்ரீவைத்தவனாக அதாவது பெருமாள் திருவாராதனம் என்ற தகுதியை பெறுகிறார், துவாதச குண்டங்கள் சாதிக்க முடியாத தகுதியை பெறுகிறார், உள்ள தொடர்ந்து என்று சொன்ன சமாச்சிரமானதான் உள்ள தொடர்ந்து ஸ்திரீகளுக்கும் சமாச்சிரம் உண்டு இல்லையோ சமாச்சிரமானதான் உள்ள தொடர்ந்து ஆயால் எல்லாத்துக்கும் இந்த பஞ்ச சம்ஸ்கார திருவிழச்சிலிருந்த சாஞ்சல்ய நிஜத்வான முன்னாடி சுதர்சன மகாஜ்வால கோடி சூரிய சமப்பிரபா அஜ்ஞானாம் தர்சனமே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சையா என்று சக்கரத்தையும் ஆச்சாரியார் அந்த திருவிழை சிலையை சங்க சக்கரத்தையும் தரிசிக்கிறார். அதனால குற்றம் தாபம் நாமம் அதுக்கு மேல ஸ்ரீ ராமானுஜ தாசோஸ்மி என்பதாக ஆச்சாரியனுடைய சிஷ்யராகவும் இருக்கார். அதுக்கப்புறம் திருவாராபிரமணனுடைய துவயம் திருமந்திரம் அட்டாட்சரம் என்னும்படியான மந்திரத்தையும் இவன் சொல்ல முடியாத தகுதி ஆச்சாரிய அனுபவத்தினாலே இவனுக்கு கிடைக்கிறது என்று நம்முடைய சம்பிரதாயம். அதனால ஓ ரண்டமாதியாளரால் சோதியாத சோதினி சோதினா வேதம் அழகாக பரமாத்மாவை சொல்லி என்ன ஜோதிட ஜோதிஷ்பதீம் ட்வாசாதயாமி ஜோதிஷ்கிருதம் ட்வாசாதயாமி ஜோதிர்மிதம் ட்வாசாதயாமி பாஸ்வதீம் ட்வாசாதயாமி ஜ்வலந்தீம் ட்வாசாதயாமி. அதனால ஜோதிஷ்வரூபமாக பரமாத்மா இருக்கா அக்னி போல பஞ்சமஹா அக்னிங்கிற யாகங்கள்லாம் வேணா அப்படியே கொழுந்து விட்டு அத்தியாச்சரியமான ஜுவாலைகள் வந்து அதுலேயும் பரமாத்மா இருக்கா. தீர்த்தத்தில் திருவாராதனம் பண்றோம் தீர்த்தத்தில் சகல தேவதைகள் அதுல பரமாத்மா இருக்கான். அக்னி சர்வா தேவதாஹ உயர்ந்ததான அக்னிக்குள்ளே இருக்கான். பிரம்மணா வை சர்வா தேவதாஹ வேதாத்தியனம் கிரமமாக ஆச்சாரியத்தில் சென்று வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் அவர்களுக்கு சகல தேவதைகள் இருக்கா. அதனால பரமாத்மா எல்லா இடத்திலும் இருந்தாலும் இவ்வாழ்க்கெல்லாம் வெற்றி விசேஷத்தை சொல்றேன். அதனால அக்னிரபமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா என்று வேதம் சொல்றது. அக்னிரபமஹா அக்னிக்குள்ள எது பண்ணினாலும் அக்னின் பை ஜாதம் பாத்மா ஜக்ராஹ தம் தேவா ஆகுதி பாத்மா நமபாரம்ஷன் ஆகுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபிர் தட்சிணானாம் பிரம்மணேன பிரம்மணோமி சந்தசாதுஸ்வாத்யாயே மகன பாத்மா ஸ்வாத்யாயா என்று அழகாக சொல்றது. ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அது ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு வழி அதுக்கு முறைன்னு ஒன்று இருக்கு. ஒரு மந்திரத்தை நாம் சீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆச்சாரியர்களிடத்தில் சென்று அவரை தண்டமிட்டு அவருடைய அனுபவத்தினாலே விதியை பிரிக்கிறோம். ஒரு ஒரு உத்தியோகத்தில் போய் அங்க போனாக்கா அந்த கணக்குகள்லாம் சரியா எழுதி அந்த கணக்கெல்லாம் சரியா இருந்தா அந்த கணக்குக்காக அதை அவ்வளவு சம்பாதிக்கிறோம், கடையில செய்யறோம், அது மாதிரி கோவில திருவாராதனம் பண்ணி பகவானுடைய பிரீதியை சம்பாதிக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் அதே உள்ள போயிருக்கா தெரிந்து ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் குண்டதாரம் வந்து அதுக்கப்புறம் சந்தி நித்தியகர்மான ஸ்நானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில போனா பெருமாள் திருவாராதனம் பண்ணா அப்ப பெருமாள் கோப்பா இருப்பா, அப்படியே குளிக்காம போக முடியுமா, இன்னும் சுத்தம் இல்லாம போக முடியுமா, அதுக்குன்னு ஒரு அணுகுமுறை இல்லையா, அந்த மாதிரி போனால்தான் அவன் நிச்சய அதாவது ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் என்று கைங்கரியத்திலே ரெண்டு உண்டு. ஆக்ஞா கைங்கரியம் என்று கண்டிப்பா பண்ண வேண்டியது, அதாவது நம்ம ஏதாவது வண்டியில பிரயாணம் பண்ணினா கூட ரெக்வஸ்ட் ஸ்டாப்பிங் ஒண்ணு போட்டுருவான், வண்டி காலியாயிருந்தா நிறுத்தினா நிறுத்தலாம், ஆனா சில இடத்துல கண்டிப்பா நிறுத்தி அவன் கையெழுத்து போட்டு வந்து வேணும் நாலு பேரும் அவள் ஆசிட்டு போனாதான் கரெக்டா போச்சுன்னு சொல்றத கேட்காத அந்த வண்டியை நடத்தினான்னு சொல்லுவான் பேர்ல ரிமார்க் வரும். அதனால ஆக்ஞா கைங்கரியம் என்று சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும். சந்தியாவனம் பண்றேன் சுவாமி, இந்த ஸ்ரீகால சந்தியாவனம் பண்றதுனால என்ன பலன், சந்தியாவனம் பண்றதே பலன், அதுக்காக பிரத்யேகமா உங்களுக்கு டியூட்டி கடவையே கண்டிப்பா பண்ணி ஆகணும். சில காரியங்கள் முடிஞ்சா பண்ணலாம் முடியாதா பண்ணா பண்ணா வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஆக்ஞை என்று சொன்னால் கண்டிப்பாக கேட்டு பண்ண வேண்டிய கைங்கரியமானதுனால ஆக்ஞா அனுஜா கைங்கரியம்னா இப்போ சட்டத்தை ஊற்றி சட்டாபிஷேகம் இன்னும் விஷயமா வேடபாளங்கள் கையில வைக்கலாம், அதை ராமனாலும் புரஸ்கரிக்கிறதுக்காக அஜீரம் பண்ணவால சந்தோஷப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதா சொன்னா இதெல்லாம் சாஸ்திரத்தை வந்து உபநயனம், ஸ்ரீயாக இருந்தால் இந்த குழந்தைக்கு கல்யாணம், அதனால இது ரெண்டு தான் சாஸ்திர விகிதமானது, மற்றதெல்லாம் இது இதோட உபாரணமானது. அதுக்கப்புறம் அவருடைய ஜாத்திரா அவருடைய கைகறி சரம கைங்கரியங்கள் பண்ணலாம் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான பரமாத்மா இல்லாத இடமே எது பண்ணினாலும் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாதில் பரதரம் புரோக்தம் என்பதாக விஷ்ணுவை ஆராதிக்கிறது தான் ஆராதனங்களுக்குள்ளே உண்டு. அதனால ஓர் அண்டமாக சோதியாக சோதினி அதனால் ஜோதி சுருமலா அது உண்மையில் விளங்கினாய் சுகலே சரண்ய சுருவினை தீர்க்க துணிந்தனர் அகராக அன்புடன் கொண்ட அயவேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்றதோரு புண்ணிய கோடியுடன் பகலோகம் பகல்கள் அக்காக பரம் சுடன் தோன்றியதே. ஆச்சரியமாக பிரம்மாவுடைய யாகத்திலே இல்லவா பெருமாள் சிவ பெருமாள் வந்திருக்கார், பவித்ரோத்சவம் விசேஷமா நடந்திருக்கு. பவித்ரோத்சவம்னா பாஞ்சராத்திர ஆகவத்துல நூனாகிரேக சாந்தியர்த்தம் என்பதாக ஆராதனத்துல தவறோ, அதே மாதிரி பகவத் பிரசாதங்கள்ல ஏதாவது தவறோ, புஷ்பங்கள் திருத்துறா சமர்ப்பிக்கல அது ஏதாவது வாடி போன புஷ்பம், அதுல பூச்சி இருக்கிற புஷ்பங்களோ, அதே மாதிரி மாலைகள் செலுத்தினா அது வாடி போனது அதுல வாசனை இல்லாதது இப்படி சமர்ப்பித்தாலோ, பெருமானுடைய நிவேதனம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள்ல அதுல தோஷம் ஏற்பட்டாலோ, நம்முடைய சரீர பிரயுக்தமாக பெருமாட்டை ஆராதனை பண்ணிட்டு தும்பிட்டு அது மாதிரி பண்ணாலோ கோட்டுவாவுக்கு பெருமாள் ஆராதனோ, இது மாதிரி எத்தனையோ தோஷங்கள் சம்பவிக்கிறது. இந்த தோஷம் சர்வத்துக்கும் சம்பத்தரன் நியூனாதிரேக பிராயசித்தம் என்பதாக இந்த தோஷம் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்காக தான் பவித்ரோத்சவம் என்னும்படியான ஒரு வைத்திய உற்சவத்தை பெருமாளுக்கெல்லாம் விசேஷமா பண்றோம். பிரம்மோத்சவம்ங்கிறது கொஞ்சம் லௌகீகம் கலந்தது, பவித்ரோத்சவம் வைதிகமாக ஏற்பட்டது என்று அதற்குள்ள ஒரு காரணம் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரம்மா யாகம் பண்ணி அந்த யாகத்துல ஆவிர்வாகத்தை சீகரிப்பதற்காக தேவ பெருமாள் அதுதான் அத்திவர்தன் என்று அக்னியிலே அவதாரம் பண்ணினாலே அந்த எம்பெருமான் அந்த பிரசாதத்தை அவர் தானே பகா மணிமுடவல்லாக வாதிதா கடவல்லகம் முகம் வரதராஜஸ்ய முத்தர்சித உபாஸ்மகே என்பதாக பிரம்மாவுடைய அயமேதா யாகம் பண்ணதே யாகத்துல தோன்றினார். பெருமாள் தோட்டத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரத்தில் 18 கஷேத்திரத்திலேயும் பெருமாள் இருக்கிறான் திருதேசங்கள அதெல்லாம் திருவிழந்தாலே என்று நாம் அனுபவிக்கிறேன். அப்படி அவர் ஒரு ஒரு கஷேத்திரங்களையும் யாகத்தின் பிரயுக்தமாக பெருமாள் எழுதினேன். அதனால தேவ பெருமாள் அவதாரம் பண்ணதுக்கே எழுபத்தாரியான பெருமாள் அவதாரம் பண்ணிட்டாரு. அந்த தலபுராணம் விசேஷமா பேசப்படுறது. அதனால இந்த பரமாத்மா எங்க இருக்காங்க, சர்வத்துக்குள்ள இருக்கான், சர்வத்தையும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். வேதமாகி வேள்வியாகி மின்னினோடு மண்ணுமாய், அது மேல வேதம் சிறந்து வாழ்வு எல்லாத்துக்கும் வேதம் தான். யோ பிரம்மான் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை. அதனால வேதமாகி நாலு வேதம் இருக்கா, நான்க வெளி வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் வல்லார். அதனாலே சர்வ வேதத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்த மூச்சு காற்றாகவே வேதம் இருக்கு. பரமாத்மாவும் வேதமும் நித்தியமானது. வேதத்தை பகவான் கூட ஒன்று பண்ணல. நமக்கெல்லாம் எப்படி ஒரு பிராணவாயு என்ற காற்றினாலே நாம் ஜீவிக்கிறோமோ, அந்த பரமாத்மாவுடைய மூச்சு காற்றாகவே வேதம் இருக்கு. அதனால வேதமும் நித்தியம், பரமாத்மாவான எவ்வளவு நித்தியம். அதனால் வேதமாகி வேள்வியாகி யாகம் பெற்றிருக்கு. பஞ்சவா ஏதே மகாயஜ்ஞாஹ சததி ப்ரஜாயந்தே சததி சம்திஷ்டந்தே தேவ யஜ்ஞ பிதிருயஜ்ஞோ பூத யஜ்ஞோ மனுஷ்ய யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞ யதக்னௌ ஜுஹோதி. இன்று பஞ்ச மகா யஜ்ஞங்கள் சொல்லப்படுது. அதனால வேதமாகவும் இருக்கான், வேள்வியாகவும் இருக்கான். வேதமாதி வேள்வியாதி மின்னினோடு மண்ணுமாய், அதாவது இந்த கர்மபூமியான இந்த பிரபஞ்சம் பூர்த்தியாகவும் பரமாத்மா இருக்கான். அச்சாவதாரத்திலே ஆச்சரியமாக எடுத்துருக்கான். மின்னுமாறி அந்த நிச்சய விபூதியையும் பரமபதநாதனாக சேவை சாதிக்கிறான். ஸ்ரீராமத்தையும் பரமபதத்தோட சேர்ந்தது அதுலேயும் இருக்கான். அதனால வேதமாவி வேள்வியாவி மின்னினோடு மண்ணுமாய் ஆதியாவி அயனாய மாயமென்ன மாயமே. அதனால ஆதியாக இருக்கக்கூடிய பரமாத்மா உன்னுடைய மாயம் இருக்கே, உன்னுடைய சங்கல்பம் மாயம் என்று சொன்னால், மாயா வாமனே மதுசூதா நீயருளாய் தீயாய் நீராய் நிறனாய் விசும்பாய் காலாய் பஞ்சபூதங்கள், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாயமே. தாயாவும் இருக்கா, தந்தையாவும் இருக்கான், பிரபஞ்சத்தில் இருக்க முடியாத குழந்தைகளாகவும் இருக்கான், தாயாய் மக்களாய் பந்துக்களாகவும் இருக்கான், மற்றுமாய் மற்றும் எக்ஸட்ரான்னு சொல்லிடுச்சு. ஏவம் ராமசப்தம்னா ஏவம் ராமஹா கிருஷ்ணஹா கோவிந்தா இத்தியாதயா இத்தியாதயனா எக்ஸட்ரா, மற்ற எல்லாமும் அவன் தான் இருக்கான். அதனால ஆதியாகி ஆயனாய, அதுக்கப்புறம் ஆதியாகி எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கான். ஆயனாய அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரமாக பண்ணி கோகுலத்திலே சின்ன குழந்தையா வளர்ந்தான். மாயமே மாயமே, அவனுடைய மாயை எப்படிப்பட்டது? அதனால சர்வத்துக்கும் நீதான் சிஷ்டி ஸ்திதி லயம் என்ன முடியான இதை ஒன்றெடுத்து ஆழ்வா ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி, செழும் கொழும் பெரும் கொழி கொழிந்திட உயர்ந்தவே விழுந்துலர்ந்தெழுந்து மின்முடைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூங்கொழில் தலை கொள்ளும் செழும் தரம் குழந்தையுள் கிடந்தமாக வல்லையே. செழும் கொழும் பெரும் பணி பொழிந்திட இவைங்களை சேர்ந்ததுக்கு இந்த வாசனத்தினால விசேஷமாக உபராசாரம் பண்ண, செழும் பெரும் பணி பொழிந்திய. இதனால அந்த திருவேங்கல மலை எப்பவுமே சில்லுருவோம் தன்னறிவில் குளிரறிவில் வேங்கடத்தின் கோவிந்தன் குணம்பாடி அழியற்ற மேகங்கால் அவிகாத்திருப்பேனே என்று நாட்டியாருக்கோம். குளிர் அறிவி வேங்கடத்தின் குழு குழு குளிரும், ஏசி போடாமலே குளிரும் அங்க வேங்கடத்து. அதாவது குளிர் அறிவி, அதுக்கப்புறம் அந்த குளிர்ச்சியில எப்படி ஹிமோத் பர்வதத்துல அழகனந்தா கங்கோத்ரி எப்படி பிரவகிக்கிறதோ, இங்க திருவேங்கட வழியில ஆச்சரியமான பாபனா சொல்லிக்க முடியாத தீர்த்தம் கொண்டுது. அதனால உயர்ந்தவை விழுந்துழந்தெழுந்து நின்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று, அந்த இயற்கையெல்லாம் அழகாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட மலை இருக்க நின்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று சிவிகுண்ட விளக்காய சுவாமி புஷ்கரணீகளே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய சீவைகுண்டம் இரட்டாயன, சீவைகுண்டத்தை பெருமாள் விட்டுட்டு திருவேங்கட மலை ஏற்றினா எங்க சுவாமி புஷ்கரணி தனியே அந்த சுவாமி புஷ்கரணியுடைய கரையில திரைக்கிறவனையான் தேவதாகிறனே அதனால் விழுந்ததே விழுந்து உலர்ந்து எழுந்து விங்குடைக்கும் அதுல இருந்து உலர்ந்ததான ஒரு காய்கறிகள் கீழே விழுந்து அவ்வளவு கேட்கிறதுல நெல்லி மல்லி கல்லுடைப்ப புள்ளிகையாத்து அதர்வாய் சிறு சில்லென்று சிந்த வேண்டும் அவ்வளவு கேத்திரத்தில் இருக்கும்படியான நெல்லிக்கடி இருக்க அது எப்படி அதை யாரும் கேட்பாருக்கு பறிப்பாருக்கு அப்படியே காடு மொத்தம் பெரிய விருட்சங்களா இருக்கு அதுல இருந்து நெல்லிக்காய் நெல்லி மல்கி அதுல இருந்து முதிர்ச்சி பெற்று அந்த நெல்லிக்காய் கீழே விழுந்தான் அந்த பவனாசிரியை தீரத்தை அங்க இருக்கக்கூடிய அந்த கல் இருக்க இந்த நெல்லிக்கையை ஒசரத்திலே இருந்து விழுந்ததுனால அந்த கல்லு உடையதான் நெல்லி மல்கி கல் உடைப்ப புள்ளிலையாத்து அதுக்கு மேல அந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய அந்த சொல்லுல இருக்க அதர்வாய் சின்ன சின்ன என்று வல்லறாத சிங்கவேல் குண்டம் அந்த சிங்கவேல் குண்டத்தை இப்படி அனுபவிக்க இந்த திருவேந்திர மாவட்டையில ஆச்சரியமான சுனைகளும் அழகான பழங்களும் பூக்களும் இப்படி நிரம்பி இருக்கும்படியான எழுந்திருந்து தேன்புருந்து பூங்கொழில் தலைக்கொள்ளும் செழும் தடம் குடந்தையுள் கிடந்த மாறு மல்லையே இந்த திருவேங்கடமலையை சொன்ன அங்கே இருந்து திருக்குளத்தை ஆறாவது அதனால எழுந்திருந்து தேன்புருந்து பூங்கொழில் தலை பெருமாளுக்கு நிவேசனமானது திருவாராதனத்துல மாத்திரா காலம்னு ஒரு உண்டு அதுல மதுபர்க்கம் சுவாமிப்பா கல்யாணத்துல மதுபர் அயம் மதுபர்க்கோ மதுபர்க்கோ மதுபர்க்கான பெருமாள் மன்ற திருவாராதனங்கள் சாஸ்திரத்திலேருந்து பெருமாளுக்கு எது பண்ணினாலும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நாம் அந்த பிரசாதத்தை சீகரிக்கிறோம் அவனுக்கு கண்டருள பண்ணுவது அவன் சாப்பிடல அவன் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பட்டாலே போறோம் அதனால செழுந்தடம் குடந்தையுள் கிடந்த மாறு மல்லையே அழகான திருக்குடந்தையில ஆச்சரியமான செயலி சென்று அச்சாவதாரத்தை ரொம்ப விசேஷமா சொல்றேன் எல்லாத்துக்கும் முக்கியமாக அஷ்டாட்சரம் அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை கொண்டே எம்பெருமானுடைய ஆச்சரியமான ஸ்திதி சிருஷ்டி லயம் என்பன எல்லா குணங்களையும் தொகுத்து அல்ல திருச்சென்ற விருத்தத்தில ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு பாசனங்கள் சொல்லும் மேற்கொண்டும் பின்னாடி நிறைய பாசனங்கள் இருக்கு அந்த பாசனங்களை எல்லாம் திருவடியாளருடைய அனுபவமாக திருச்சென்ற விருத்தத்தினுடைய அத்தியுதமான அனுபவமாக நாம் எல்லோரும் அனுபவித்து எம்பெருமான் அச்சாரூபியா இருந்ததற்கு முடியாத கஷேத்திரங்களில் இருக்கும்படியான கோயில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் திருவள்ளூர் வானமாவளை அகோபுர கஷேத்திரம் போன்றதான திரிவேசத்தினுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் பெற்று ரசித்து அனுபவித்து பகவத் அனுகிரகத்தை பெறுவேன் என்று பிரார்த்தித்து இன்னைக்கு சில பாஷர்களை நாம் அனுபவித்தோம் மேற்கொண்டும் வரும் வாரங்களிலே பகவத் கல்யாண குணங்களை அனுபவித்து அந்த எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய இன்பர்களுக்கு பாத்திர பூதர்களாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுடைய திருச்சந்திர விருத்தத்தினுடைய வியாக்கியானத்தில சில விஷயங்களை வித்தியாசித்து எல்லோருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை நிறைவேற்றுகிறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ மகோமிய குஹாவாச வாசோ விலாசினே அஸ்து லக்ஷ்மீ சிம்ஹாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.